துளி மலை என்னை நினைக்குது, கண்கள் சிமிட்டாம உன் விழி பார்க்க, பாடி ஃபுல்லா ஜிவ்வுன்னு இருக்குது, அந்தி மலையில் உன் முகம் பார்க்க, சாரல் துளி மலை என்னை நினைக்குது, கண்கள் சிமிட்டாம உன் விழி பார்க்க, மண்ட மேல கைய வைக்கிறா, கிட்ட இழுத்து கட்டி பிடிக்கிறா, மூச்சு மூச்சும் மோதி பாக்குதா, இதய துடிப்பு கண்டபடி அடிக்குதா, சைக்கிள் கேப்பில உதடுகள் பேசுதா, அடிக்க வச்சா முதல் முதல் கிசுதா, பாடி ஃபுல்லா கிர்ன்னு ஏறுதா, என்ன அறியாம என்னென்னமோ செய்யுதா, மனசு சொல் பேச்சு கேட்காமல் அந்த ரயில போல பல மாறி போகுது, மண்ட மேல கைய வைக்கிறா, கிட்ட இழுத்து கட்டி பிடிக்கிறா, மூச்சு மூச்சும் மோதி பாக்குதா, இதய துடிப்பு கண்டபடி அடிக்குதா, சைக்கிள் கேப்பில உதடுகள் பேசுதா, அடிக்க வச்சா முதல் முதல் கிசுதா, பாடி ஃபுல்லா கிர்ன்னு ஏறுதா, என்ன அறியாம என்னென்னமோ செய்யுதா, கண்கள் சிமிட்டாம உன் விழி பார்க்க, பாடி ஃபுல்லா